all your people, all you Tamil out there. Yeah. Look back, look front, people. What do you see? A refix with Yuvan, hip hop and Tamil Dapa Kuta. Are you ready to go? On with the show, Tamil Desi. Let me hear you holla, ho, ho, ho, ho, ho, ho. In the house for you people, your very own Sidhu. நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா நீ பண்ணு இனி நீயோ நானும் ஒண்ணு ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஐயோ ஆத்தா அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா ஏ ஐயோ ஐயோ ஆத்தா அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா நலந்தானாயம்மா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா The way you wanna feel with a cool style. Come on, babe. Break it in now. Ooh, I love the way you make me feel. Calling me when I fulfill your needs. Ooh, your love has mesmerized and hypnotized my mind. Bombay, ippo Mumbai, agi ponade. சின்ன ரம்பாய் இப்போ தெம்பாய் என்ன மேயுதே படிப்பு கொண்டாட்டமானதே அட என்னமோ உள்ள தோணுதே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது என்னோட உடம்புக்குள்ள நரம்பு வடிக்குது எங்கையோ துடிக்குது என்னத்துல அடிக்குது எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்குது இது ஜோடி நம்பர் ஒன்னு தாமா மயிலாடலாமா அப்ப உடனே என்னை கூட்டிட்ட போமா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா ஏ ஐயோ ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா அடி விட்டால் அக்கடி சின்ன நீ ஒருடி எடுத்து பண்ணு என்னை ஏதாச்சும் நீ பண்ணு இனி நீயும் நானும் ஒண்ணு முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா